الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவின் மூலமாக நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய அகீதா சார்ந்த விடயங்களை சரியானதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை சென்ற சில உரைகளிலே கவனித்து வந்தோம். அந்த வகையில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், நாங்கள் எங்களுடைய தேவைகளை அல்லாவிடம் முறையிட்டு அல்லாவிடத்தில் இருந்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய முறை, இதை நாங்கள் ஒழுங்கான முறையில் செய்கின்றோமா, மார்க்கம் கற்றுத்தந்த முறையிலே செய்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய இந்த துஆ, இது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கின்றார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை அது ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக கருதப்படக்கூடியது என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பிரார்த்தனையை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய தேவைகளின் பொழுது நிறைவேற்ற வேண்டும், இந்த வணக்கத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஏன் அல் குர்ஆனில் கூட இந்த பிரார்த்தனை எவ்வாறு செய்யப்பட வேண்டும், இந்த பிரார்த்தனையுடைய நிபந்தனைகளை கூட நபி அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். மேலான சகோதர சகோதரிகளே, இந்த நிபந்தனை, இந்த பிரார்த்தனை எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை இன்று அதிகமான மக்கள் தவறான முறையிலே புரிந்திருக்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? அல்லாவிடத்திலே நாங்கள் நெருங்க முடியுமா? அல்லாவிடத்திலே நாங்கள் நேரடியாக பிரார்த்தனை செய்ய முடியுமா? நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களோடு அல்லாவிடத்திலே நெருங்கிவிட்டால் அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானா என்று கேட்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதற்கு பெரிய பெரிய ஹதீஸ்களில் இருந்து அல்லது பல நூறு குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி உங்களுக்கு ஆதாரம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன், தினமும் தொழக்கூடிய தொழுகையை எடுத்து பாருங்கள். நாங்கள் எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம்? அல்லாஹ்விடத்திலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றோம், நாவினால் பிரார்த்திக்கின்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே தான் உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு பிரார்த்தனையை தொடர்கிறோம். எப்படி பிரார்த்தனை செய்கின்றோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எனக்கு நேரான வழியை தருவாயாக, சிறந்த சரியான வழியிலே செல்லக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பிரார்த்திக்கின்றோம். இவ்வாறு பிரார்த்திக்கக்கூடிய நாங்கள் ஏனைய சந்தர்ப்பங்களில், ஏனைய எங்களுடைய சொந்த கஷ்டங்கள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய குடும்ப விடயங்கள், இப்படியான விடயங்கள் வருகின்ற பொழுது ஏன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க முடியாது, ஏன் அல்லாஹ்விடத்திலே நெருங்க முடியாது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் சிந்திக்க தவறிவிட்டோம். எங்களுடைய இந்த பகுத்தறிவு மூலமாக இந்த நம்பிக்கையிலே நாங்கள் தவறவிட்டு விட்டோம். எங்களை அவ்வாறான தவறுக்கு ஏனைய முன்னால் வாழ்ந்த சிலர்கள் தவறான சில செய்திகளை எங்களுக்கு தந்து நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் பாவம் செய்யக்கூடிய நாங்கள் அவ்வாறு பிரார்த்தனை செய்ய முடியாது என்ற ஒரு சித்தார்த்தத்தை, ஒரு செய்தியை எங்களுடைய உள்ளத்திலே போட்டுவிட்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் எவ்வாறு அல் குர்ஆனிலே தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான், அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே உங்களிடத்திலே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அல்லாஹ் எங்கிருக்கிறான், அல்லாஹ்வை நெருங்க முடியுமா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க முடியுமா என்று என்னை பற்றி அவர்கள் கேட்டால், ஃபஇன்னி கரீப், நான் சமீபத்திலே இருக்கிறேன், உஜீபு தான், என்னிடத்திலே பிரார்த்தனை செய்தால், ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டால் அவனுக்கு நான் விடை அளிக்கிறேன் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மேலான சகோதர சகோதரிகளே, இதை சிந்தித்து பார்க்கின்றோமா? இந்த வசனத்தை எத்தனை முறைகள் நாங்கள் காதிலே கேட்டிருக்கிறோம், எத்தனை முறைகள் குர்ஆனிலே இருந்து இந்த கருத்து இருக்கிறது என்பதை வாசித்து பார்த்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் சிந்திப்பது கிடையாது. எங்களுடைய பகுத்தறிவினால் நாங்கள் அல்லாவிடத்திலே நேரடியாக கேட்க முடியும் என்ற அந்த சிந்தனையை நாங்கள் தவறவிட்டு விடுகின்றோம். மேலான சகோதர சகோதரிகளே, இதன் மூலம் என்ன நடக்கிறது? அங்கே சிறுக்கான விடயத்திலே, இணை வைக்கக்கூடிய விடயத்திலே, அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே இன்னொரு மனிதனை வைத்து பிரார்த்திக்கின்ற நிலைமையை நாங்களாக உருவாக்கி கொண்டு விட்டோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் பிரார்த்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையை விட்டுவிட்டு கப்துரை பள்ளி, போர்வை பள்ளி, அல்லது தேவட்டகா பள்ளி, அல்லது இன்னும் பல, அதாவது இலங்கையிலே அதே போன்று இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் ஏர்வாடி அல்லது நாகூர், இப்படியான தியாரத்துகளிலே சென்று என்ன செய்கின்றார்கள்? எங்களுடைய சகோதர சகோதரிகள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய தியாராக்கள், மண்ணோடு மண்ணாக உக்கி போன அந்த தியாராக்களிலே அவர்கள் பிரார்த்தனை செய்து மண்டியிட்டு கெஞ்சி கதறி அவைகளை முத்தம் கொடுத்து இப்படியான முறையிலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை நான் சொல்ல முன் நீங்களே கவனித்திருப்பீர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் செய்யப்பட வேண்டும். எந்த ஊலியாக்களிடத்திலே சரி, எந்த அதாவது அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபர்களிடத்திலே சரி, யாரிடத்திலேயும் நாங்கள் கேட்க முடியாது என்பதை நான் சொல்லவில்லை. எனக்கும் உங்களுக்கும் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான், வலா தது மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபவுக வலா யலுருக். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மாலா என்பலாயல், அவர்களால் உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் செய்ய முடியாது, உங்களால் அவர்களால் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் தங்கடத்தையும் ஏற்படுத்த முடியாது, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு சொல்கின்ற பொழுது, வமன் அலல்லு மின் தூனில்லாஹி மல்லாயஸ்தஜீபுலஹு இலா யோமில் கியாமதி வஹும் அன் துஆயிஹிம் காஃபிலூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கியாமத்துடைய நாள் வரைக்கும் தான் பிரார்த்தனை செய்தாலும் செவிதாய்க்க மாட்டார்கள், அவர்கள் விடையளிக்க மாட்டார்கள், அவர்களுடைய அவர்களால் பதில் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களை விட மோசமானவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் கேட்கின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாளைக்கு ஒரு வருடத்துக்கு அல்ல, அல்லாஹ் சொல்லுகின்றான், கியாம நாள் வரைக்கும் பதிலளிக்காதவர்கள், கியாம நாள் வரைக்கும் விடையளிக்க முடியாதவர்கள், அப்படிப்பட்ட மன்னரைகளே நீங்கள் எதற்காக கேட்கின்றீர்கள்? அவர்களை விட மோசமானவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் அவர்களிடத்திலே சென்று அவர்கள் மூலமாக அல்லாஹ்விடத்திலே தான் கேட்கின்றோம், அவர்கள் மூலமாக அல்லாஹ்விடத்திலே தான் பிரார்த்திக்கின்றோம். அவர்களின் பொருட்டால் அவர்களை முன்வைத்து அவர்களுடைய வணக்கங்களை முன்வைத்து நாங்கள் இப்படித்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம் என்று ஒரு கதை சொல்லுவார்கள். கதை மட்டும்தான் சகோதரர்களே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே யாராவது ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் துஆ கேட்டார்களா? கேட்கவில்லை சகோதரர்களே, கேட்கவில்லை சகோதரிகளே. ரசூலுல்லாவிடத்திலே சென்று ரசூலுல்லா பிரார்த்திப்பார்கள். ஏன்? ரசூலுல்லாவுக்கும் அல்லாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தின் காரணமாக. ரசூலுல்லா அல்லாவுடைய தூதர், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த ரசூலுல்லாவிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்யுமாறு கேட்பார்கள். ஆனால் ரசூலுல்லாவுடைய பொருட்டால், ரசூலுல்லாவுடைய வணக்கங்களின் பொருட்டால் என்று யாருமே கேட்க மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வணக்கங்களை முன்வைத்து கேட்கலாம். ஹதீஸ்கள் தாராளமாக இருக்கிறது, எங்களுடைய நல்லவர்களை முன்வைத்து, யா அல்லாஹ் உனக்காக தொழுதிருக்கின்றேன், உனக்காக நோன்புறோன்றிருக்கின்றேன், எனவே என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்கிறான். தவறு கிடையாது. ஆனால் இன்னொரு மனிதனுடைய, அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பொருட்டை கொண்டு கேட்க முடியாது. ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி விடுத்துக் கொள்கின்றேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய காலத்திலே பஞ்சம் வறட்சி கஷ்டங்கள் வந்துவிட்டால் அவர்கள் இஸ்திஸ்காவுக்காக அந்த மலை தேடி துவா கேட்க, எப்படி தெரியுமா துவா கேட்பார்கள், அவர்கள் துவா கேட்பார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் சென்று அவர்களிடத்தின் அவர்களின் மூலமாக துவா கேட்பார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி, அப்பாஸே எங்களுக்கு வறட்சி வந்திருக்கிறது, எங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கிறது, எனவே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி துவா கேட்பார்கள். அவர்களின் மூலமாக துவா கேட்க மாட்டார்கள். இதைத்தான் மாற்றி கருத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பாஸ் அவர்கள் மூலமாக துவா கேட்பார்கள் என்று சொல்லி, அதாவது அவர்களின் பொருட்டால் துவா கேட்பார்கள் என்று சொல்லி சில பிதுரத்துகளை, அதாவது நூதனமான விடயங்களுக்கு அதாவது சக்தி கொடுக்கக்கூடிய அவைகளை உருவாக்கக்கூடிய சகோதர உலமாக்கள் கூட இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது தவறான போக்காக இருக்கிறது. எனவே அன்பா அந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். அவர்கள் எப்படி சொல்வார்கள், அதாவது அல்லாஹும்மா இன்னா குன்னா நத்தவஸ்ஸலு இலைக்க பி நபியினா ஃபதஸ்கினா வ இன்னா நத்தவஸ்ஸலு இலைக்க பி அம்மி நபியினா ஃபஸ்கினா. அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி தெரியுமா துவா கேட்பார்கள், யா அல்லாஹ் நாங்கள் ஆரம்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே சொல்லி பிரார்த்தனை செய்தோம், நீ எங்களுக்கு மலையை பொழிய வைத்தாய், இப்பொழுது நாங்கள் அப்பாஸ் இடத்திலே சொல்லி உன்னத்திலே மலையை பொழிய அதாவது மலையை பொழிய கேட்கின்றோம், எங்களுக்கு மலையை பொழிய செய்வாயாக என்று சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லி துவா கேட்பார்கள். அன்பான சகோதரர்களே, புகாரிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். எனவே நாங்கள் இவ்வாறான முறையிலே அல்லாவிடத்திலே மாத்திரம்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேறு யாரிடத்திலேயும் பிரார்த்தனை செய்யக்கூடாது, யாருடைய பொருட்டாலும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. அது எங்களிடத்திலே நாங்கள் செய்யக்கூடிய தவறாக விதத்தான எங்களுடைய அகீதாவுக்கு முரணான விடயமாக இருக்கிறது. வல்ல அல்லாஹ் சத்தியத்தை தெளிவாக புரிந்து சத்தியத்தின்படி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வ ஆஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.